ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். தச்சம் யோ ராவ்ருணீமஹே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபதயே தைவீ ஸ்வஸ்திரஸ்து நஹ ஸ்வஸ்திர் மானுஷேப்யஹ ஊர்த்வம் ஜிகாது பேஷஜம் ஸ்யம் நோ அஸ்த்வத்விபதே ஸ்யம் சதுஷ்பதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் சபூமிம் விஷ்வதோ வ்ருத்வா அத்யதிஷ்டத் தஶாங்குலம் புருஷ ஏவேதகும் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாரதத்வஸ்யேஷா நஹ யதன்னேனாதிரோஹதி ஏதாவானஸ்ய மஹிமா. அதோஜ்யாயாகிஷ்ட பூருஷ பாதோஸ்ய விஸ்வாபூதானி த்ரிபாதஸ்யாம்ருதம் திவி த்ரிபாதூர்த்வ உதைத் புருஷ பாதோஸ்யேஹா பவாத் புனஹ ததோ விஸ்வம் வ்யக்ரமத் சாஷனா நஷனே அபி தஸ்மாத் விராட ஜாயத விராஜோ அதிபூருஷ சஜாதோ அத்யரிச்யத பஷ்யாத் பூமிமதோ புரஹ யத் புருஷேன ஹவிஷா தேவா யஜ்ஞமதன்வத வசந்தோ அஸ்யாசீதாஜ்யம் கிரீஷ்ம இத்ம ஷரத் ஹவிஹ சப்தாஸ்யாசன் பரிதயஹ த்ரிஸ் சப்த ஸமிதஃ க்ருதாஹ தேவா யத்யஜ்ஞம் தன்வானாஹ அபத்னன் புருஷம் பசும் தம் யஜ்ஞம் பரிஹிஷி ப்ரோக்ஷன் புருஷம் ஜாதமக்ரதஹ தேன தேவா அயஜந்த சாத்யாரிஷயஶ்சயே தஸ்மாத் யஜ்ஞாத் ஸர்வபூதஹ ஸம்ஹ்ருதம் ப்ருஷதாஜ்யம் பசூகிஸ்தாகிஷ்சக்ரே வாயவ்யான் ஆரண்யான் க்ராம்யாஶ்சயே தஸ்மாத் யஜ்ஞாத் ஸர்வபூதஹ ரிச்சஸாமானி ஜக்கிரே சந்தாகும்சி ஜக்கிரே தஸ்மாத் யஜுஸ்தஸ்மாதஜாயத தஸ்மாதஶ்வா அஜாயந்த ஏகேசோ பயாததஃ காவோஹ ஜக்கிரே தஸ்மாத் தஸ்மாத் ஜாதா அஜாவயஃ யத் புருஷம் வ்யததுஃ பிரதிதா வ்யகல்பயன் முகம் கிமஸ்ய கௌ பாஹூ கா பூரூபாதாவுச்யேதே ப்ராஹ்மணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யக் க்ருதஃ ஊரோ ததஸ்ய யத்வைஷ்யஃ பத்யாகும் சூத்ரோ அஜாயத சந்திரமா மனசோ ஜாதஃ சக்ஷோ சூர்யோ அஜாயத முகாதிந்திரஶ்சாக்னிஶ்ச ப்ராணாத் வாயுரஜாயத நாப்யா ஆசீதந்தரிக்ஷம் சேஷ்ணோத்யௌ சமவர்த்தத பத்யாம் பூமிர்திஷஸ்ரோத்ராத் ததா லோகாகும் அகல்பயன் வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்ய தீரஹ நாமானி க்ருத்வா பிவதன் யதாஸ்தே ध्याता पुरस्ताद्यमुदा जहार शक्रः प्रविद्वान् प्रदिशश्चतस्रः तमेवम् विद्वानमृत इह भवति नान्यः पन्था अयनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् ते हनाकम् महिमानः सचन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः अर्धः सम्भूतः पृथिव्यैरसा च विश्वकर्मणः समवर्तताधि तस्य त्वष्टा विदधद्रूपमेति तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे वेदाहमेतम् पुरुषम् महान्तम् आदित्यवर्णम् तमसः परस्तात् तमेवम् विद्वानमृत इह भवति नान्यः पन्था विद्यते जनाय प्रजापतिश्चरति गर्भे अन्तः अजायमानो बहुधा विजायते तस्य धीराः परिजानन्ति योनिम् मरीचीनाम् त्वदमिच्छन्ति वेधसः यो देवेभ्य आतपति यो देवानाम् पुरोहितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो रुचाय ब्राह्मये रुचम् ब्राह्मम् जनयन्तः देवा अग्रे तदब्रुवन् यस्त्वैवम् ब्राह्मणो विद्यात् तस्य देवा असन्वशे ह्रीश्च ते लक्ष्मीश्च पत्न्यौः अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनो व्यात्तम् इष्टम् मनिषाण अमुन्मनिषाण सर्वम् मनिषाण